पवित्रम् ग्रन्थम् त्रिजगण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् அஸ்மத்குருபரம்பராய நமஹ. இப்போ இந்த பூர்வ விகல்பாதிகரணத்துல நாலு சூத்திரம் சேவிச்சோம். முதல் ரெண்டு சூத்திரம் பூர்வபக்ஷ சூத்திரம், அடுத்த ரெண்டு சூத்திரம் சித்தாந்த சூத்திரம். அதுல ஸ்ருத்தியாதிபடியஸ்வாச்ச நபாதக அப்படின்றதுனால பிரகரணம் இங்க வந்து சதவத பிராமண பிரகரணம், அதுல வந்து இஷ்டகஜிதுன்னு இருக்குது அப்படின்னா கேள்வி கேட்டா நீ பிரகரணத்தை சொல்ற, ஆனா நாங்க மூணு பிரமாணம் ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் இந்த மூணு பிரமாணமும் எங்களுக்கு அனுகூலமா இருக்கு, அதனால இங்க சொல்லப்பட்ட மனசிதாதிகள் எல்லாம் வித்யாமய கிரதுவுல தான் அன்வயிக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சார். அதுக்கு மேல அவங்க ஒரு கேள்வி கேட்டார், இல்லையோ இங்க விதி பிரத்யம் இல்ல, கட்டளை இடுகிற சொல் இல்ல, பொதுவாக எல்லாம் நிகழ்காலத்துல தானே இருக்கு, அதனால இதை வந்து எப்படி அங்கீகரிக்க முடியும், இது வந்து வித்யாமய கிரது தனியாக ஒரு யாகம் வருது அப்படின்னு எப்படி இங்க சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாவும், அதற்கு பதில் என்ன பழமும் இல்லையே அப்படின்லாம் கேட்டா, இங்க பழமும் இல்லை கட்டளையும் இல்லை, அதனால இது எப்படி நீங்க கிரியாமய கிரது இல்லை வித்யாமய கிரதுவுலதான் அன்வைக்கும் நீங்க சொல்றீங்களே எப்படி அப்படின்னு அவ கேக்குறார். அதற்கு இந்த சூத்திரத்தினால சமாதானம், அனுபந்தாதிபியா பிரஜாந்த பிரதக்வத் திருஷ்டஸ்ய ததுக்தம். இது வந்து முன்னாடி முதல்ல அறியணும் சேவிச்சவே இது சேவிச்சிருப்போம், அதையே இப்ப இந்த சூத்திர பிரசனமா சாதிக்கிறார் சூத்திரக்காரர். அதாவது அனுபந்தம் இருக்குது, என்ன அனுபந்தம் அப்படின்னா ஒரு கிரியைக்கு ஒரு யாகத்துக்கு என்ன என்ன வேணும் அப்படின்னாக்க, கிரகம் பாத்திரம் இருக்கணும், ஸ்தோத்திரம் இருக்கணும், சஸ்திரம் இருக்கணும், இந்த மாதிரி அதாவது சஸ்திரம்னாக்க அன்னைக்க சொன்னோம் இது பண்றது, தானம் இல்லாமல் ஒரு குணிநிஷ்ட குணாபிதானம் ஒரு குணியினுடைய குணங்களை சொல்றது, அந்த மாதிரி இவைகள்லாம் தேவை, அது இங்க இருக்கு. மனசா ஏஷு கிரகாக அக்ருஹியந்த மனசா ஸ்துவந்த மனசா சம்சன் எப்படின்னுட்டு இதான் அனுபந்தம். ஒரு யாகத்துக்கு முக்கியமானது இவைகள்லாம் இருக்கணும், ஒரு தேவதையா தேவதைய பத்தி ஸ்தோத்திரம் பண்ணணும், தேவதைய பத்தி சஸ்திரம் பண்ணணும், ரெண்டுமே குணத்தை சொல்றதுதான். அதே மாதிரி ஸ்தோத்திரம்னாக்கா பாடுறது, சஸ்திரம்னா பாடுறது இல்லை அப்படின்னு அர்த்தம், பாட்டு இல்லாம பொதுவாக சொல்றது குணங்களை, அந்த மாதிரி பாத்திரங்கள் முக்கியம், அவைகள்லாம் மனசினாலேயே பண்ணப்படுறது அப்படின்னுட்டு இங்க ஸ்பஷ்டமா இருக்குதே. எப்படி இந்த வாக்கியமே இது மாதிரி நமக்கு சொல்லி கொடுக்கறது, ஏன்னா மனசா அதீயந்த மனசா அச்சீயந்த அப்படின்னா சயனமும் மனசால பண்றா, ஓதுவதும் மனசால, அத மாதிரி பாத்திரங்களை மனசனாலேயே கிரகிக்கிறா, அதனால மனசனாலேயே ஸ்தோத்திரம் பண்றா, மனசனாலேயே சஸ்திரம் பண்றா. ஒரு யாகத்துல பிரதான கர்மாவளியோ அங்க கர்மாவளியோ என்ன என்ன கிரியைகள்லாம் பண்ணுவாடோ அதெல்லாம் உடம்பால பண்றது, கையால் எடுத்து பண்றது அப்படின்லாம், அது அத்தனையுமே மனசனாலேயே இங்க பண்றது, மனசனாலேயே எல்லாம் பண்றது. அந்த மாதிரி இங்க வந்து ஸ்பஷ்டமா அனுபந்தங்கள், யாக சம்பந்தமான விஷயங்கள்னு அர்த்தம், அவைகள்லாம் இருக்கு. அவைகள்லாம் ஸ்பஷ்டமா நாங்க சொல்லல, ஸ்ருதியே இங்க சொல்லிட்டு கொடுத்து இந்த அக்னி ரகசியமே இத மாதிரி சொல்லி போயிடுத்தது. அதனால இது வந்து இந்த ஆதிசப்தம் ஒண்ணு இருக்குது, ஆதிசப்தத்தினால போன சூத்திரத்துல சொன்ன ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் அதனால இவைகள்னாலையும் நமக்கு தெரியறது. இப்ப என்னாச்சு, ஒரு இது ஒரு யாகம், அது ஒரு யாகம், அது உடம்புனால பண்ணப்படக்கூடிய யாகம், இது மனதனால பண்ணப்படக்கூடிய யாகம். மொத்தத்துல இதுவும் யாகம் தான், அதுவும் யாகம் தான். ஒன்னே ஒண்ணுதான் நீ கேள்வி கேட்ட, என்னது கட்டளை இடக்கூடிய சப்தம் இல்லையே அப்படின்னு கேட்ட. விதி பிரத்யம் கட்டளை உருபுன்னு சொல்வார, அது இல்லையே அப்படின்னு நீ கேட்ட. ஆனா எனவே அது இங்க இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னாக்கா அது கல்பிச்சுக்கணும். நீ எல்லாத்தையும் சொல்லிடுச்சும், எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. இந்த யாகத்துக்கு என்னென்ன வேணுமோ அது அத்தையும் மனசனாலேயே பண்ணணும் அப்படின்னு அனைத்தையும் இந்த வாக்கியம் சொல்லிடுச்சது. அதுல ஒரு வினைச்சொல், கட்டளை இடுகிற வினைச்சொல் இல்லை, அவ்வளவுதான். ஆனால் அதை இந்த இடத்துல கல்பிச்சுக்கணும். அதுக்கு உதாரணம் பிரஜாந்தர பிரதக்தவத்து. பிரஜாந்தரம் பிரஜ அப்படின்னாக்க உபாசனம்னு அர்த்தம், வேறு உபாசனங்கள். ஒரு தகர வித்தியை இருக்கு, அந்த மாதிரி வைஸ்வானர வித்தியை இருக்கு. இந்த மாதிரி வித்தியைகள்லாம் கூட வினைச்சொல் இருந்தாலும் சரி, கட்டளை உருவுன்றது இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, நமக்கு தெரியாது. தகர வித்தியன்னு யாருக்கு தெரியும், வைஸ்வானர வித்தியன்னு யாருக்கு தெரியும், பஞ்சாக்கிய வித்தியன்னு யாருக்கு தெரியும். ஆனா நாம என்ன சொல்றோம் அந்த இடத்துல, இது தனி பிரம்ம வித்தியை அப்படின்னு தான் சொல்றோம். கட்டளை உருப்பு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, காரணம் என்ன, அபூர்வமான விஷயம் சொல்லப்படுறது, நமக்கு இது வரையும் தெரியாத விஷயம் சொல்லப்படுறது. இப்படி சொல்லப்படுறதுனால இந்த இடத்துல பிரம்ம வித்திய புதுசா சொல்றது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். பிரஜாந்தர பிரதக்தவது, இது தகர வித்தியை, அந்த வித்தியை, இந்த வித்தியும் எத்தனையோ வித்தியைகள், அவைகள்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு வேறுபட்டது தானே, தனிப்பட்டது, பிரதக்தம் தனியானது. இது அந்த மாதிரி இந்த மனசித்தாதிகள் கூட தனியா இருக்கு, அதுவும் ஒரு வித்தியா மாதிரி தான். அது அதுவும் வித்யாமய கிரது, மனோரூபமாக மனசினால கல்பிக்கப்பட வேண்டிய ஒரு யாகம் இது அப்படின்னு அர்த்தம். அது அது பிரஜாந்தர பிரதக்தவது. திருஷ்ட திருஷ்ட அது வந்து இந்த மாதிரி நிறைய இடத்துல அந்த மாதிரி இது பண்றது நம்மளால காணப்படுகிறது. திருஷ்ட இங்க என்ன அனுவாத சுரூபமா இருக்கும், அனுவாத சுரூபம்னாக்க ஒரு நிகழ்காலத்துல சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு போயிடும். நிகழ்காலத்துல சொன்னா கூட இது நமக்கு தெரியாத விஷயத்த சொல்லிடுச்சு அப்படின்றதுனால விதிவாக்கியமா அதை கல்பிச்சுக்கணும், விதிவாக்கியமா கல்பிச்சுக்கணும். அதுதான் ததுக்தம்னு சூத்திரக்காரர் சொல்ற, இது ஒரு அபூர்வமான விஷயம். ஏன்னா இதெல்லாம் தான் உதாரிக்கிற சுதப்பிரகாசிகள சததூஷணி எல்லாம். என்ன அப்படின்னா நம்ம வேதாந்தத்துல மட்டும்தான், எம்பெருமானார் அனுகிரகிச்ச வேதாந்தத்துல மட்டும், விசிஷ்டாத்வைத வேதாந்தத்துல மட்டும்தான் பூர்வ மீமாம்சையும் உத்தர மீமாம்சையும் ஒரே சாஸ்திரம், வேற வேற சாஸ்திரம் கிடையாது நம்ம சித்தாந்தத்துல. அத்வைதிகளோ துவைதிகளோ அவெல்லாம் ஒரே சாஸ்திரமா ஒத்துக்கல. பூர்வ மீமாம்சா சாஸ்திரம் வேற, உத்தர மீமாம்சா சாஸ்திரம் வேற அப்படின்னு அவள்லாம் அர்த்தம் பண்ணிக்கிறா. ஆனால் நம்ம சித்தாந்தத்தை மாத்திரம் ரெண்டு மீமாம்சையும் ஒரே மீமாம்சை, பூர்வோத்தர மீமாம்சையோகோ ஐக்கிய சாஸ்திரம், ஐக்கிய சாஸ்திர வாதம்னு ஒரு வாதம் இருக்கு சதூஷணியில. அதனால இது வந்து ஒரே சாஸ்திரம். அந்த ஒரே சாஸ்திரம்னு சொல்றதுக்கு இது ஒரு ஹேது. இப்ப ததுக்தம் அப்படின்னு இருக்கு சூத்திரத்துல, இது சொல்லப்பட்டது அப்படின்னு. இந்த ததுக்தம்ன்றது இந்த பூர்மீமாம்சையில சொன்னதை இங்க எடுத்துன்னு வர, பூர்மீமாம்சையில சொன்னதை இங்க எடுத்துன்னு வர. அதே மாதிரியே நம்ம அக்ஷர தியதிகரணம் சேவிச்சிருக்கோம், அதுல கூட அவுபசதவ ததுக்தம் அப்படின்னு இருக்கு. அக்ஷரதியாம் தவரோதா சாமானிய தத்பாவாபியாம் அவுபசதவ ததுக்தம் அப்படின்னு ஒரு நாலஞ்சு அதிகரணத்துக்கு முன்னாடி வந்தது. ததுக்தம் ததுக்தம் அப்படின்னு, அதாவது பூர்வகாண்டத்திலேயே சொல்லியாச்சு, கர்மகாண்டத்திலேயே சொல்லப்பட்டுடுத்து அப்படின்னு அத அனுவாதம் பண்ற. அதனால பூர்வ மீமாம்சகாலே ஜெயமினி மகரிஷி சொல்லிட்டு போயிட்டார். எங்க சொன்னார்னா அன்னைக்கே பார்த்தோம், வச்சனானி துவபூர்வத்வாத் அப்படின்னு இருக்கு. வச்சனானி தோ அபூர்வத்வாத், வச்சனானி இந்த இந்த வச்சனங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் அபூர்வத்வாத், முன்னாடி தெரியாது, தெரியாத விஷயத்தை இந்த வசனங்கள்லாம் சொல்றது. அதனால இதெல்லாம் விதி வசனங்களாவே எடுத்துக்கணும், விதி வசனங்களாவே இவைகள்லாம் எடுத்துக்கணும். அப்படின்னுட்டு பூர்வீக மாம்சகால் சொல்றா, அதுதான் சோமயாகத்துல பக்ஷணம், சோமரசத்தை சாப்பிடுறது. சோமயாகத்துல ஸ்பஷ்டமா விதி பிரத்தியம் இல்ல, கட்டளையிடம் பிரத்தியம் இல்ல. அதனால இங்க வந்து இதுதான், இது பக்ஷணம் பண்ண வேண்டாம். சுவாமி அவசனாத் பக்ஷோண வித்யதே அப்படின்னு இங்க புறப்பட்டு சுத்தம். சுவாமி அவசனாத், சோமயாகத்துல சோம பக்ஷண விஷயத்துல அவசனாத் வாக்கியமே இல்லையே. அதனால பக்ஷோண வித்யதே, பக்ஷணமானது இல்ல, சோமபக்ஷணம் வேண்டாம், சோமரசத்தை சாப்பிடறது வேண்டாம் அப்படின்னு கேட்டுட்டு வசனானித்வ பூர்வத்வா இது ஒத்துண்டுதான் ஆகணும். ஏன்னா அபூர்வத்வா இந்த வசனங்கள்லாம் அபூர்வமான விஷயத்த சொல்றது, அபூர்வமான விஷயத்த சொல்றதுனால இத அப்படியே ஏத்துண்டுதான் ஆகணும், ஏத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றது. இப்படி ஏத்துண்டு ஆகணும்னா என்ன அர்த்தம், கட்டளை உருபுகளாக மாத்திக்கணும்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு தெரியாத விஷயத்த சொல்றதுன்னு அதனால அப்படி மாத்திக்கணும். நீ பழம் இல்லையேன்னு சொன்ன அது கூட சரி, தேராம் ஏகேகேவதாவான் யாவானது பூர்வஹா. இந்த மனசிலாரிகள்னா ஏதோ ஒண்ணு இருந்தாலே போறோம், முன்னாடி இருந்த இஷ்டகத்துக்கு என்ன பண்ணணும் அதை கொடுத்துரும் அப்படின்னு இருக்கு. அதனாலையும் அது வந்து பழத்தை அதிவேஷம் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. அந்த இதுல என்னென்ன பலனோ அது பசு பலன், அது இங்கேயும் கிடைக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணிண்டா எந்த விரோதமும் கிடையாது. இதுகள்லாம் கட்டளை, இது மீமாம்சகால் நிறைய இடத்துல ஒத்துட்டு இருக்கா, அவளே ஒத்துட்டு இருக்கா, அவாதான் அதெல்லாம் நிறைய சண்டை போடுவா, அப்படிப்பட்டவாளே ஒத்துட்டு இருக்கிறதுனால இதை அங்கீகரிச்சுதான் ஆகணும். ஆகையினால இது தோஷம் இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு யாகத்துக்கு எவைகள்லாம் தேவையா இருக்கோ அவைகள் அனைத்தையுமே மனசனால பண்ணப்படுறதாக இங்க சுருட்டு போயிடுத்து ஸ்ருதி, வேற இந்த உபநிஷத் வாக்கியமே சுருட்டு போயிடுத்து, அதனால அதை ஒத்துக்கிறோம், ஆகவே தோஷம் இல்லை அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். இப்போ தீப ஸ்ரீசூக்தியை சேவிக்கலாம். மனசா ஏஷு கிரகாக அக்ரஹியந்தே அப்படின்னு இருக்கு. மனதினால் ஏஷு இந்த கிரகாக அக்ரஹியந்தே, பாத்திரங்கள், கிரகம்னா பாத்திரங்கள், கிரகிக்கப்படுவதால் பாத்திரங்கள், அவைகள்னா அக்ரஹியந்தே சீகரிக்கப்படுகின்றன. இத்தியாத விதிபத அஸ்ரவணாத், விதிபதமே இல்லை, அதாவது கட்டளை இடுகிற உருவே இல்லை. அதனால வித்யாமய கிரது விதிகி நசம்பவதி, வித்யாமய கிரது விதியே இல்லை. அதனால கிரியாமய கிரதுவான இஷ்டகதி தருகிறதே அதுக்கு எது யாகமோ அந்த யாகத்துல தான் இதை அன்வயிக்கும். அதனால தனியா வித்தியை இல்லை. இது சம்பவதி தது அசம்பவாச்ச, வித்யாமய கிரதுவே இல்லையே, இருந்தாதானே அதுல இது அன்வைக்குமா அன்வைக்காதான்னு பேச்சு வரும். வித்யாமய கருத்துவே இங்க இல்ல, இல்லாததுனால அந்த அன்வயமும் கிடையாது. அன்வயமே நான் சம்பவத்தி இது ஆசங்கிச்சு ஆக, இந்த மாதிரி கேள்வி கேட்டு சமாதானம் சொல்றார். அனுபந்தாதிபியஹ பிரஜாந்தர பிரதக்தவத் திருஷ்டச்ச ததுக்தம், பெரிய சூத்திரம். கிரக ஸ்தோத்திர சஸ்திரேபிய யஜ்ஞ அனுபந்தேபிய, அனுபந்தம்னா தொடர்புடையது, யாகத்துக்கு தொடர்புடையவைகள். என்னென்ன தொடர்பு அப்படின்னாக்க, கிரகம் பாத்திரம், சஸ்திரம் ஸ்தோத்திரம் இவைகள் தான். அதனால கிரக ஸ்தோத்திர சஸ்திரேபியா யஜ்ஞ அனுபந்தேபியா, யாகம் யஜ்ஞம் எல்லாம் ஒரே அர்த்தம். அந்த அனுபந்தங்கள் அவைகள் வந்து இஷ்டகஜித அன்மையினா கிருதோஹோ, இஷ்டகஜித அது பூர்வாங்கத்துல இருக்கு, செங்கல்லால பண்ணப்படுகிற ஒரு அக்னி குண்டம், அக்னி சயனம், அது வந்து எதிர அன்வயிக்கிறதோ யாகம். அத்தனை விதீயமான வித்யாமய கருத்து பிரதக்தம் அவகம்யதே, அந்த யாகத்திலிருந்து செங்கல்லால் ஆக்கப்பட்ட அக்னி சயனம் அது கிரியாமயமான கருத்து கூட தான் அன்வைக்கும். ஏன்னா கையால தான் எடுத்து அதெல்லாம் பண்றோம், அதனால இது கிரியாமய கருத்து கூட தான் அது அன்வைக்கும். இஷ்டகஜித அக்னி அந்த கருத்து இருக்கே யாகம், அதை அதை காட்டிலும் இந்த வித்யாமய கிருத்துவானது பிரசக்தம், பிரசக்தா இருக்கு, தனியா இருக்கு, இது வேறுபட்டதா இருக்கு அப்படின்னுட்டு அறியப்படுகிறது. ஏன்னா மனதனாலேயே கிரகம் ஸ்தோத்திரம் சஸ்திரம்னா இங்க இருக்கு, அங்க அப்படி மனதனால கிடையாது. கிரியா கையால் எடுத்துன்னு வைக்கணும் பாத்திரத்தை, ஸ்தோத்திரம் வாயால பாடணும், சஸ்திரம் வாயால போதனும், ஒன்னு பாடணும் ஒன்னு போதனும், வெறும் மந்திரத்தை உச்சாரணம் பண்ணணும். அந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் பேதம் இருக்கு. இது எப்படின்னா பிரஜாந்தர பிரதக்தவத்து மீதி வித்தியைகள்லாம் இருக்கு, ஏதாக வித்யை வைஸ்வானர வித்யை சாண்டில்ய வித்யை எத்தனையோ வித்தியைகள் இருக்குது, அவைகள மாதிரி எதா பிரஜாந்தரான தார வித்யாதீனம் மீதி உபாசனங்கள் தார வித்யை முதலான உபாசனங்கள்லாம் பிரதக்த ஹேதுபியா பிரதக்தம். நீ அந்த தகர வித்தியைகள் எல்லாம் போய் கிரியாமய கிரதவு அன்வயிக்கிறது நீ சொல்ல மாட்ட. கிரியாமயமான நீ வித்யாமய கிரதம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அதுவும் தனிப்பட்டு இருக்கு, தனித்தன்மையோட இருக்கு, விலட்சணமா இருக்கு. கிரியாமய கிரதுவை காட்டிலும் விலட்சணமா இருக்கு. தகர முதல் வேறுபட்டு இருக்கு அப்படின்னு ஏன் பிரதக்த ஹேதுபியாக அவைகளுக்கு நீ என்ன ஹேத்து சொல்லுவ? அங்க வந்து திருக்கல்யாண குணங்களை அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு நீ சொல்லுவ. அந்த மாதிரிதான் இங்க கூட மனசிதாதிகள் இங்க வந்து அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு நீ ஒத்துக்கணும். அதெல்லாம் பிரதக்தம், அதுதான் வைலட்சணியம், தனிப்பட்ட குணத்தை உடையது. ஆதிசப்தாது பூர்வோக்தக ஸ்ருத்தியாதிகி கிரஹியதே, இங்க அனுபந்த ஆதி ஆதி இது அனுபந்தாதிபியக ஆதிபியக ஆதிசப்தத்தினால போன சூத்திரத்துல சொல்லப்பட்ட ஸ்ருத்தியாதிகி ஸ்ருதி லிங்கம் வாக்கியம் முதலானவைகள் எல்லாம் எடுத்துக்கணும். ஸ்ருத்தியாதினா அனுபந்த ருதிலிங்க வாக்கியங்களினாலேயும் அனுபந்தைச்ச யாகத்துக்கு தொடர்புடையவைகளான கிரகம் ஸ்தோத்திரம் சாஸ்திரம் இவைகளினாலேயும் வித்யாமய கிரத விதிகி கல்பியதே, வித்யாமயமான கிரது விதி கட்டளை உருபு கட்டளை பிரத்யம் அது இங்கு கல்பிக்கப்படுகிறது. கல்பிச்சுதான் ஆகணும், ஏன்னா தனி யாகமாகவே நமக்கு புரியும்படியா சொல்றது இது. அதுல இல்லாத ஒரே ஒன்று என்னது அப்படின்னா அந்த கட்டளை இடுகிற பதம் இல்லை, அவ்வளவுதான், அத ஒன்றி கல்பிச்சுக்கிறோம். திருஷ்ட அனுவாத ஸ்வரூபேபி கல்பியமான விதி, அனுவாதம்ன்றது நமக்கு தெரிஞ்சத சொல்றது அனுவாதம்ன்றது, அது நிகழ்காலத்தெல்லாம் சொல்லும். தகர தன்வராஜா இருந்தான், அவனுக்கு நாலு பிள்ளைகள், இந்த மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்கோ, இதெல்லாம் அனுவாத ஸ்வரூபம் தெரியலாம், நமக்கு தெரிஞ்சதையே திருப்பி சொல்றதுன்னு அர்த்தம். அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாக்கியங்கள்ல கல்பியமானோ விதிகி திருஷ்டக கல்பிக்கப்படுகிறது விதி. ஏன்னா நமக்கு தெரியாத விஷயமா இருந்ததுன்னாக்கா தெரியாத, இங்க அது ஏற்கனவே சொல்றோம், இங்கதான் சொல்ற எதைவ வித்யா கரோதி ததைவ வீரியவத்தனம் பவதி, எதைவ வித்யா கரோதின்னா இருக்கு. கரோதி அப்படின்னு சொன்னாக்கா அது அனுவாத ஸ்வரூபம் தானே, நிகழ்காலத்துலதான் இருக்குது கரோதி அப்படின்னு இருக்கு, அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்லுவேன்? ஆனால் குறியாத அப்படின்னு விதிப்பிரத்தியம் தான் எடுத்துக்கணும், அந்த இடத்துல கல்பிச்சுக்கணும். ஏன்னா உத்தியத வித்தியை பண்ணு, பண்ணினாக்க உனக்கு வீரியவத்தனம் வரும், தடையற்ற யாகம் யாக பலன் எல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறோம் இல்லையா இங்க, அந்த மாதிரிதான் இங்க ததுக்தம் மீமாந்த காலே சொல்லியிருக்கா சூத்திரத்துல வசனானித்த பூர்வத்வாதிதி, மீமாந்த கால வசனானித்த அபூர்வத்வாதன்னு சுவாமியாகத்துல சொல்லிருக்கிறதுனால இங்க எல்லாம் சரியா அமையறது, எல்லாம் சரியா இருக்கு. சரி இப்ப அவன் திருப்பி ஒரு கேள்வி கேட்கிறான், பூர்வபக்ஷி நீ சொல்றதையே ஒத்துக்கிறோம், ஆனா இப்ப பழத்தை வந்து அத்வேஷம் பண்றதோ இல்லையோ, அங்க வந்து தாசாம் ஏகைக்கிய தாவான் யாவானதோ பூர்வகா மனசிதாதிகள்லாம் ஒன்னே போறோம், இஷ்டகஜத்துக்கு என்ன பலன் கிடைக்கிறதோ அது இங்க கிடைக்கும் அப்படின்னு பழத்தை வந்து அத்வேஷம் பண்றது எங்க? அதனால இதுவும் அதுவும் ஒரே யாகத்துலதான் அன்வயிக்கிறது. பைசாஜி ஹோதி தத்ராஜி ஹோதி தயிர்னாலையோ பால்னாலையோ பாவம் பண்ணலாம், அப்ப அங்க விகல்பம் ஒரே கிரியதான் அக்னிஹோத்திர ஹோமம் தான். அதனால இங்கேயும் வந்து ஒரே ஒரு கிரியாமயமான யாகம், அதுல இஷ்டகஜித்து அன்வயிக்கலாம் அல்லது மனசுதாதிகள் அன்வயிக்கலாம் அப்படின்னு தோன்றது. அப்படின்னு சொன்னாக்க அதற்கு பதில் சொல்ற தவறான வாதனை பண்றது. ஒரு விஷயம், ஒரு பொதுவா தினமும் உபமான உபமேயம் சொல்றோம் பாருங்க, உபமான உபமேயம் சந்திரன் மாதிரி உன் முகம் இருக்கு, அந்த மாணவகன் இருக்கானே அந்த வித்யார்த்தி அவன் சூரன், அவன் சிம்மம், சிம்மம் மாணவக்காக அக்னி மாணவக்காக அக்னி மாதிரி பிரகாசிக்கிறான், சிம்மம் மாதிரி இருக்காம அப்படின்னு சொன்னோம். அவன் மூஞ்சி வந்து சந்திரனே தோத்துடும், சந்திரன் மாதிரி அவன் மூஞ்சி இருக்கு அப்படின்னு சொன்னோம். இந்த உபமான உபமை எல்லாம் இருக்கே எதை எடுத்துப்போம், சந்திரன் மாதிரி முகம்தான் என்னர்த்தம், சந்திரனை பார்த்தா மனசுக்கு ஆஹ்லாதகரத்தம் உண்டாருது, மனசு ஒரு இனிமையா இனிமை தோன்றது, அந்த மாதிரி அவன் முகத்தை பார்த்தா ஒரு உற்சாகம் வருது. சிம்மம் மாணவக்கான சிம்மம் எப்படி தன் காரியத்துல பட்டுவா இருக்குமோ அல்லது கூற புத்தியோட சிம்மம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவன் இருக்கான். அக்னி மாணவக்காக அக்னி எப்படி பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி இந்த வித்யார்த்தி பிரகாசிக்கிறான். இந்த உதாரணங்கள்லாம் என்னென்ன, எந்த விஷயத்துல எடுத்துக்கணுமோ அந்த விஷயத்துலதான் எடுத்துக்கணும். எல்லா விஷயத்தையும் எடுத்துக்க முடியுமா சிம்மம் மாணவக்காக அப்படின்னு சொன்னா? சிம்மம் மாணவக்காக அப்படின்னாக்கா மாணவகன் சிம்மம் மாதிரி இருக்கானாக்கா சிம்மத்துக்கு தாடி இருக்குமே, சிம்மத்துக்கு இவ்வளவு பெரிய பல்லு இருக்குமே, சிம்மம் பயங்கரமா அடிக்குமே, சிம்மம் அப்படியே கொண்டு விடுமே, கொண்டு தின்னுடுமே, இவன் சாப்பிடலையே உனக்கு ஏன் தாடி பேசல, இப்படி எல்லாம் கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால இங்க ஒரு உதாரணம் சொல்ல போறேன், வேத வாக்கிய உதாரணமே, இவன் யமன் அப்படின்னு சொன்னான் ஒருத்தன், இவன் யமன் அப்படின்னு சொன்னா இவன் யமனையே இவன் சாப்பிடுவான்னு ஒருத்தன் சொன்னா, இன்னொருத்தன் இவன் யமகாதகன் அப்படின்னு அதுதான் சொல்றது, யமகாதகன் யமனையா கொண்டு போடுவான் சாப்பிடுவான்னு. இவன் யமனே அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? யமன் மாதிரி காரியத்தை பண்ணக்கூடியவன், ஆனது யமன் மாதிரி உசுர எடுக்கிறவன் இவன், அவனதான் அர்த்தம். யமன் யமனோகத்துல இருக்கான் அந்த மாதிரி இவனும் யமனோகத்துல இருக்கானா அப்படின்னு கேட்கலாமா? அது அத மாதிரி வராது அது. ஆகையினால யமனை போல இவன் இருக்கான் அப்படின்னா அவன் லோகத்தையே அடையிறான்னு அர்த்தம் கிடையாது. ஏன் அங்க வாக்கியம் ஏஷ ஏவ மிருத்யு, இவன் தான் யமன், ஏழ ஏவ மிருத்யு அந்த இவன் தான் யமன். ஏஷ ஏதஸ்மின் மண்டலே புருஷஹ, இந்த மண்டலத்துல எந்த புருஷன் இருக்கானோ அவன் மிருத்யுதான் அப்படின்னு சொல்லித்தது. அந்த என்ன ஒற்றுமை? வெறும் சம்ஹாரம் பண்றதுல எனக்கு கேட்டிக்கார, அவ்வளவுதான் அர்த்தமே தவிர்த்து. ஸ்லோகம் சொல்வா வைத்தியனை பத்தி, ஸ்லோகம் வைத்தியராஜ நமஸ்துப்யம் யமராஜ சகோதரா யமஸ்து ஹரதி பிராணான் வைத்திய பிராணான் தனாஜ அப்படின்னு சொல்லுவார். வைத்தியராஜ நமஸ்துப்யம், வைத்தியராஜனே உனக்கு நமஸ்காரம், நீ யார் தெரியுமோ யமராஜ சகோதரா, யமராஜன் இருக்கானே அவனுக்கு நீ சகோதரனா இருக்க. ஆனா என்ன வித்தியாசம் தெரியுமோ இல்லையோ, யமஸ்து ஹரதி பிராணான், யமன் என்னத்த பிராணன் மட்டும்தான் அழைப்பான், ஆனா நீயோ வைத்திய பிராணான் தனானித பணத்தையும் எடுத்துக்கிறான் பிராணனையும் எடுத்துக்கிறான் அப்படின்னு நிந்தை பண்றது. இந்த நிந்தைதான் பண்றது இதை தவிர்த்து இது இல்லை. இப்ப பாருங்க ஒரு யமன் சொன்னதுனால அவன் அந்த யமலோகத்திலேயே இருக்கிறவன் அர்த்தம், அது அர்த்தம் கிடையாது. யமலோகத்திலே யமனம் மாதிரி இவன் பிராணனை புடுங்கிறதுல உசுரம் எடுக்கிறதுல கிடைக்காத அவ்வளவுதான் எடுத்துக்கணுமே தவிர்த்து இந்த இது முழுக்க எடுத்துக்க கூடாது. அதே மாதிரிதான் இங்க கூட தாசாம் ஏ தேசாம் ஏகைக்கு ஏவ தாமான் ஞாபகம் பூர்வக தேசாம் ஏகைக்கு ஏவ தாமான். அவைகள் மனசுராதி அக்னிகள் இருக்கு, அதுல ஒன்னே போறோம். அந்த இஷ்டகஜத்துக்கு சமமார்க்கு சொல்ல போனாக்கா இஷ்டகஜத காட்டிலும் இது வசந்தது. ஏன்னா இஷ்டகஜதுன்றது ஒரே ஒரு அக்னி தான். இவைகள் இருக்குதே மனசு அக்னி, அத மாதிரி வாக்குது சக்ஷன் எத்தனை இருக்கு, இவைகள்ல ஒன்னு இருந்தா போறோம் அப்படின்னு சொல்றதுனால இன்னும் அதுக்கு சிரேஷ்டியம். அதனால இது வந்து இதான் அர்த்தம் வருது இந்த இடத்துல. அவ்வளவுதான் நீங்க உதாரணத்துல எடுத்துக்கணும். உபமான ஒப்புமை ஏத்துல முழுக்க முழுக்க எடுத்துக்கூடாது. பலம் அதுக்கு என்ன பலனோ அந்த பலன் இருக்கும், அவ்வளவுதான். பலத்துல மத்தன அதிதேசமே தவிர்த்து கிரியாமய கருத்துகளையும் இது அன்வயிக்கிறது, எல்லாத்திலையும் அன்வயிக்கிறது அப்படின்னு சொல்றது அது தப்பு. அது எல்லா இடத்திலையும் அன்வயிக்கிறது சாதிக்கிறார். அதனால பல விஷயத்துலதான் சொல்லப்பட்டது அதிதேசாச்ச, அதிதேசம் பண்ணப்படுறது, பழத்தை அதிதேசம் பண்றது, அந்த பழம் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது. இதையும் அதிதேசம் இருக்கிறதுனால இத வந்து கிரியாமயக்கிறதுக்குள்ளதான் அன்வைக்கும், அதனால விகல்பமாயிடும் அப்படின்னு நீ ஆக்ஷேபிக்கிறான். அது சொல்றது அதிதேசாச்ச இஷ்ட கச்சித சேஷிபூத கிருத்வன்மயா. இஷ்ட கச்சித் இருக்கு, அதுக்கு சேஷி எது அப்படின்னாக்க கிரியாமய யாகம் தான். அந்த கிரியாமய யாகத்துலதான் இதுவும் அன்வயிக்கிறது. அன்மையாக அவகமியதே அது அறியப்படுகிறது அப்படின்னு இவன் ஆக்ஷேபிச்சா பூர்வபக்ஷி தத்ராக அங்க சமாதானம் சாதிக்கிறார். ந காமான்யாதத்யபலத்தே மர்த்திவது நஹி லோகாபத்தி. ந அவசியம் அதிதேசேன இஷ்டகஜித அக்னி துல்லிய தேசத்துவம் அப்படி ஆசிரயணீயம். அதிதேசம் பண்ணப்பட்டு அதிதேசம் பண்ணப்பட்டதுனால இஷ்டகஜித அக்னி எந்த யாகத்தை அன்வயிக்கிறதோ அந்த தேசம் அந்த இடத்திலேயே போய் இவைகள் நாம் கூட அன்வயிக்கணும் அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம், அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம். அது அன்வயிக்காது வராது. இஷ்டகஜித அக்னி புண்ணிய தேசம், அதுக்கு எது எந்த தேசமும் இருக்கும் அந்த தேசத்தையே இதுவும் அடையிறது. மனசிதாதிகள் தேசத்துக்கு ஆசிரயணியம் ஆசிரயணியம் அவசியம் ஆசிரயணியம் கண்டிப்பா ஆசிரியச்சே ஆகணும் அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன ஏனக்கே நினைச்சிட்டு சாமானியன அதிதேச பகலத்து ஏனக்கே நினைச்சிட்டு இந்த அதிதேசம்ன்றது ஏதாவது ஒரு விதத்தை சொன்னாலே போகும், ஏதாவது ஒரு விதத்துல சொன்னாலே போகும். முழுக்க முழுக்க எல்லா தர்மத்தையும் எடுத்துன்னு வர முடியாது, எல்லாத்திலையும் எடுத்துட்டு வர முடியாது. எங்கேயுமே உபமான உண்மையத்துல அப்படிதான். அதனாலதான் சொன்னோம் சந்திரன் மாதிரி முகம் அப்படின்னு சொன்னாக்க சந்திரனுக்கு கண்ணு இல்லையே, இந்த பொம்மையாடி கண்ணு இருக்குது, சந்திரனுக்கு நாக்கு இல்ல பல்லு இல்லைன்னு அப்படின்னு கேட்டு இருக்க முடியும். அதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி எதுவுமே அப்படி இல்லை. அதனால ஏனகேனசி சமா சாமானியன் அதிதேச உபலப்தே சாமானியாதிக்கு உபலப்தே, அது சூத்திரம் இருக்கு. ஏதாவது ஒரு விதத்துல பொதுவாக உபலப்தி இருக்கு அடையப்படுகிறது. அங்க வாக்கியம் சொல்ற சயேஷ மிருத்யு ஏஷஹ அவன் தான் இந்த யமன். ஏ ஏஷஹா ஏதஸ்வின் மண்டலே புரா, இந்த யமலோகத்துல எந்த யமன் இருக்கானோ அவன் தான் இவன் அப்படின்னு ஒத்தனை காமிச்சு கொடுக்குறான். ஒத்தனை யமன் சொன்னாக்கா அவன் பண்ற காரியத்தை இவனும் பண்ணிட்டு இருக்கான். அவன் அங்கேயிருந்து பண்றான் அழுகிறான் பாத்த கையத்தை வச்சுட்டு, இவன் இங்க இருந்தே கொண்டு போடுறான். அவ்வளவுதான், அதுக்கு இப்படி சொல்லச்ச, ஏன் இவன் எவ்வளவுல இருக்கானா, எவ்வளவு உட்காந்து எரும்பாடு மேல வரானா, வந்து பாச கயிறு எடுத்தானா, அப்படி எல்லாம் கேட்க கூடாது. உசுர எடுக்கிறான் அவ்வளவுதான், சம்ஹார கிரகத்துல இருக்குது அதுல மாத்திரம்தான் அன்வயிக்கும் இங்க. அது மாதிரிதான் இங்க. அதனால இதுவது பல சாமானியன பவிஷ்யத்து அஜிதேஷன், பொதுவான பலன் மாத்திரம். என்ன பலன் அப்படின்னா, அந்த பசு தாமனம் கால்நடை வேணும்னு ஆசைப்பட்டையா, இஷ்டகிதாக்கினியை கொண்டு பண்ணிக்கோ அந்த யாகத்தை வச்சுட்டு, இல்ல அதை போனா மனசுதாதிகளை வச்சுட்டு வித்யாமய கிருத வச்சுட்டு பண்ணிக்கோ. பசு வேண்டாம் அப்படிங்கிறது உனக்கு முக்தி கிடைச்சிடும், மோட்சமே கிடைக்கும். இதுதான் விசேஷம். இந்த இஷ்டகிதாக்கினியை வச்சுன்னு பண்ணா பசு ஒண்டிதான் கிடைக்கும், மோட்சம்லாம் கிடைக்காது. ஆனால் இந்த மனசுதாதி அக்னியை வச்சுட்டு அனுசந்தானம் பண்ணிட்டு உபாசிச்சா மோட்சமே கிடைக்கும். இது சுரப்பிரகாசிகள் இருக்கு. நகி தத்துவ மண்டல புருஷே மிருத்ய லோகாபத்தி இருப்பே அதிதிஷியதே, மிருத்யவது நகி லோகாபத்தி. யமன் மாதிரி அந்த லோகத்தையே அடையிறதுன்றது கிடையாது. சொல்றது நகி தத்துவ மண்டல புருஷே, அந்த மண்டலத்துல மிருத்ய மண்டலத்துல இருக்கக்கூடிய புருஷன் இருக்கானே, அவன் மிருத்ய லோகாபத்தி, அவன் மிருத்ய லோகத்தை அடைஞ்சின் இருக்கான். யமன் அங்கதான் இருப்பான். ஆனா இந்த புருஷன் இருக்கானே யமன், இவன் தான் யமன் சொன்னமே, அவன் அந்த லோகத்தை அடையல, இங்க இருந்தா தன் காரியம் சொல்றோம். அதனால மிருத்தி லோகாபத்தி ரப்பி அஜிதீஸ்வர, அது அஜிதேஷ பண்ணப்பட்டது இல்ல. அப்பித்தோ மிருத்யுவது சர்வ சமர்த்திருத்தமேவ, மிருத்யுவது யமன் மாதிரி இந்த புருஷன் எல்லாரையும் சம்ஹரிச்சிடுறோம். நமக்கு தெரியும் இந்த யமன்றவன் என்ன பண்ணுவான் அப்படின்னுட்டு, அதே மாதிரிதான் இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியத்தை சொல்லிட்டார். சரி, இப்போ இந்த மனசுதாரிகள் இதுக்கப்புறம் இங்கேயே சொல்லணும். இந்த வித்யாமய கிருத்துவை பத்தி சொல்றதோ இல்லையது, ஏன் சொல்லணும் அப்படின்னாக்கா பூயஸ்துவாத்து அனுபந்தா, இந்த மாதிரி சேர்ந்தது எதுக்குன்னாக்கா அதிகமா இங்க படிக்கப்பட்டிருக்குது. இது அத்தனையும் உபாசன பிரகரணம், உபாசன பிரகரணத்துல உபாசன விளையம் தானே வரும், அதனால இங்க எல்லாரும் படிக்கப்பட்டிருக்கிறது. அங்க வாக்கியம் இதே அக்னிரகசியத்துல நிறைய சொல்றது. அது என்னென்ன சொல்றது, அயம் வாம லோகா ஏஷா அக்னிசிதனா, இந்த பூலோகம் இருக்குதே இதுதான் அக்னி சித்தா இருக்குது, அக்னி சயனமா இருக்குது. இதுக்கு தஸ்ய பாபயேவ பரிசுதா, பரிஸ்தரணம்னு சொல்லுவா. பரிஸ்தரணம்னு மங்கள உபாசனம் எல்லாம் பண்ற பாருங்க, அந்த உபாசன கால சுத்தி தர்பத்தை சுத்தி சுத்தி போடும் பரிஸ்தரணம் போடும். இங்க ஜலத்தையே பரிசரணம் பண்ணமா, ஆப்பையேவ அப்படின்னு பரிசுதா, ஜலம் தான் அங்க இதுவா இருக்கு. அது மாதிரி சயோக ஏத தேவம் வேத லோகம் பிரணாம், இந்த லோகம் பிரணான்னு அக்னிக்கு பேரு. இத எவன் ஒருத்தன் உபாதனம் பண்றானோ, எவன் ஒருத்தன் உபாதனம் பண்றானோ, ஏனும் பூதமே தது சர்வம் அபிசம்பத்தியதே அப்படின்றது, எல்லா உயிரினங்களும் இந்த புருஷனை யார் உபாசிக்கிறானோ அவனை ஆசிரியச்சிருமா, நான் உனக்கு சேஷமா இருக்கேன். அதாவது என்ன அர்த்தம், உபாசகனை கண்டாக்க எல்லாருக்கும் பிடிச்சு போயிடும், அதனால எல்லா ஜீவராசிகளும் இவனை சேஷமா அடைஞ்சிடுமா, ஏன்னா உபாதனம் பண்றான், இந்த மனசிதாதி அக்னி யோசனை இவன் பண்றான் அப்படின்னுட்டு இங்க தனியான வித்திய தான் விதிக்கப்படுறது. அதாவது யாகத்துல பண்றதுன்றது என்னது, நிஜமாவே செங்கற்கள், அந்த செங்கல் எல்லாம் வச்சுட்டு அக்னி சயனம் பண்ணும், அக்னி வைக்கிற இடம் அக்னி குண்டம் அதே தெப்பம். அது அந்த கல்லுக்கெல்லாம் லோகம் பிரணா அப்படின்னு பேர் இருக்கு. அந்த அந்த இடத்த நம்ம அந்த அக்னி சயனத்தை அக்னி குண்டத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா பூலோகமா நாம சிந்திக்கணும், எல்லாம் அனுசந்தானம் தான் பாவிக்கணும், அப்படி பாவிச்சுக்கணும். அதற்கு ஜலத்தை தான் சமுத்திரம் மாதிரி அப்படியே பூலோகத்துக்கு சுத்தியில சமுத்திரம் தானே இருக்கு. வெறும் இப்ப என்ன எடுத்து செங்கற்கள், செங்கல் செங்கல் எல்லாம் கொண்டு ஒரு அக்னி குண்டம் வைக்கிறோம், அந்த அக்னி குண்டத்தை பூமியா நினைச்சுக்கணும், அதுக்கு சுத்தூர ஜலம் தானே இருக்கு, அதுதான் பரிசரணம், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஜலத்தை பரிசரணமா சுத்தி பண்ணணும் அப்படின்னு நீங்க சொல்றது இது இந்த இடத்துல அது சொல்றது இதெல்லாம் என்னது இது அப்படின்னாக்க ஒரு பாவனை தானே கல்பிக்கப்படுகிறது தானே அது கல்பிக்கப்படுகிறது சரி இவங்கெல்லாம் வந்து இவ்வளவு நன்னா சொல்றீங்க சரி எல்லாருமே சந்தோஷம் இத வந்து அப்ப பிரகதாரண்ய உபநிஷத்து தான் சொல்லணும் முதல்ல சதபத பிராமணம் அக்னி ரகசியம் பிரகதாரண்ய உபநிஷத்து இந்த கிரமத்துல இருக்கு அப்ப பிரகதாரண்ய உபநிஷத்துனா நிறைய வித்தியைகள் இருக்குது பஞ்சாக்னி வித்தியம் இருக்கு அந்தராஜ்ய வித்தியம் இருக்கு அப்புறம் ஓங்கார பிரணவ வித்தியம் இருக்கு அத மாதிரி தஹர வித்தியம் இருக்கு வைஸ்வானர வித்தியை எல்லா வித்தியைகளும் மைத்ரேய வித்தியம் எல்லாம் இருக்கு அதனால அங்கேயே சொல்லிட்டு போனாவே உபாசனம் தானே அதை விட்டுட்டு எதுக்கு இந்த அக்னி ரகசியத்துல இதை சொல்றது அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் சொல்றாரு பூயஸ்துவாத்து அனுபந்தம் ஏன் நிறைய இத பத்தி சொல்லிருக்குது அது கற்பனை செய்யப்பட வேண்டிய அக்னிகளை பத்தி இங்க சொல்றது அக்னி ரகசியம் அதனால அக்னியோட அங்கங்கள்லாம் நிறைய இந்த பிராமண பாகத்துல இருக்கு இது இருக்கிறதுனால இந்த இடத்துலயே இது சொல்றது அது அக்னிய சொல்ற பாகம் அது பக்கத்துல இவைகள்லாம் ஏன்னா அது நிறைய அந்த விஷயங்கள் தான் இருக்கு அக்னிகள் அக்னிகள்ன்றது ரெண்டு விதம் ஒன்னும் நேருக்கு நேரா சுடுற அக்னி உடம்பையே சுடும் அந்த அக்னி இன்னொரு அக்னின்றது மனசனால கல்பிக்கப்படுகிற அக்னி அந்த அக்னி வேற ஆனாலும் கூட ஒரே அக்னி தான் அக்னி ரூபமா இருக்கு இவைகள்லாம் அதனால அது எல்லாரும் தெரிஞ்சு இங்க படிக்கப்படுறதுனால இது நமக்கு வந்து ஒன்னா சேர்ந்து இருக்கிறது இந்த இடத்துலயே படிக்கப்பட்டிருக்குது அதனால ஒன்னும் தோஷம் இல்லை எதுவும் இந்த இடத்துல தோஷம் இல்லை அதான் இங்க சொல்ற இந்த சூத்திரத்தினால மரியணச்சு சப்தத்துவாத் வித்யம் பூயஸ்வாத்து அனுபந்த அர்த்தம் பரேனச்ச பிராமணேன பர இன்னொரு பிராமணம் இந்த சதபத பிராமணம் அக்னி ரகசிய பிராமணம் இதனால தாத்வித்யம் மனசிதாதி அபிதாயின சப்தசிய மனசிது முதலானவெல்லாம் அபிதாயினா சொல்லுகிற சப்தசிய அந்த வாக்கியங்களுக்கு எல்லாம் தாத்வித்யம் தத்விதத்வம் தத்விதத்வம் தாத்வித்யம்னா அந்த விதம் எந்த விதம் வித்யாமய கிரதோட சேர்ந்திருக்கிறது வித்யாமய கிரதுவதான் சொல்றது இது வித்யாமய கிரதுவதான் தெளிவா பிராமணேன இந்த பிராமணத்தினாலதான் அயம் வாபனோகேஷ அக்னிஸ்திதா தஸ்ய ஆபயே பரிசதா அப்படின்லாம் வாக்கியம் சொல்றது இந்த லோகம் இருக்குதே எந்த லோகம் இஷ்டகிச்சது முதலாளிகளான கட்டப்பட்ட அக்னிச்சது அந்த அதுவே ஒரு பூலோகம் அந்த பூலோகத்தை சுத்தி சமுத்திரம் இருக்கணும் இங்க சமுத்திரம்ன்ற நம்ம பாவிக்க தானே பாவிக்கிறோம் மனதனால கற்பிக்கிறோம் அதனால அதுக்கு ஜலத்தினால பரிசோஜனம் பண்ற மாதிரி பண்ணிட்டாக்க சுத்தூர சமுத்திரம் இருக்கிறதா பாவிச்சுக்கணும் ஜனம் இருக்கிறதாக இத்தியாதினா பிரதக்படா வித்யைவ விதியது தனியான பலத்தை உடைய ஒரு வித்யா தான் இங்க சொல்லப்படுகிறது அதுவும் பிரம்ம வித்யதான் விதியது அக்னி ரகசிய கிரியாமையாயேவ விதியன்ற இது நாசு நியமாக எச்சப்பவர் அதனால அக்னி ரகசியத்துல கிரியாமய கிரது தான் இருக்குது வித்யாமய கிரது இல்ல அப்படின்னா நியமம் நீ சொல்ல முடியாது எல்லாமே இங்க இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் எல்லாமே இங்க இருக்குது கிரியா பிரகரணம் தானே கிரியா பிரகரணத்துல இந்த மாதிரி காற்பனிகமான கல்பிக்கப்படுகிற அக்னிகள் எல்லாம் சொல்ல வேணுமோ ஏன் சொல்றது ஏஷாம் மனஸ்திதாதீனாம் அனுபந்த சம்பாதனீயானாம் அக்னியங்கானாம் அத்திர பூயஸ்வா கிரியது இவைகள்லாம் அக்னி அங்கங்களாக இருக்கின்றன இது கிரியாமய பக்கத்துல படிக்கப்பட்டிருந்தா கூட மனசுதாதிகள்லாம் எப்படி இருக்குதுன்னா அது சம்பாதனையமா தான் இருக்கு சம்பாதனையம் எனக்கே சொன்னோம் கல்பிக்கப்படுறவைகள் மனசனால பாவிக்கப்படுறது இதெல்லாம் அதனால அக்னிங்கிறான அக்னிக்கே அங்கமா இருக்குது அத்திர பூயஸ்துவாத் கிரியதே. இங்க அதிகமா இருக்கு உபாசனங்கள்லாம் சொல்லப்படுறதுனால, அதுவும் அக்னிய பத்தி நிறைய சொல்றதுனால இங்க அத மாதிரி சொல்றது. அது அக்னிய பத்தி நிறைய சொல்றதுனால இதுவும் அக்னிதான். ஒண்ணு கல்பிக்கப்பட்டது, ஒண்ணு கல்பிக்கப்படாதது, அவ்வளவுதான். யாகம் பண்ணணும். இந்த யாகம் பண்ற சமயத்துல மனசனால நம்ம வந்து மனப்பூர்வகமா கல்பிக்கிறோம் பாருங்க, அதுவும் தனி யாகம் தான். அதனாலதான் பிரம்மநாராயணத்தை யாகம்னே நம்ம சொல்றோம். அது வெறும் யாகம்னா இங்க அனல் தனி நெருப்பு இருக்கா அப்படின்றதுலாம் கிடையாது. அதனால என்ன கல்பிச்சுதான் பண்றது. அதனால பூயஸ்துவா கிரியதே. அத வித்யாமய கிருத்வங்க பூதா ஏவ மனசிதாதையோ அக்னயா. அதனால வித்யாமய கிரத்து இருக்குதே, அதுக்குதான் இந்த மனசிதாதிகள்னா அங்கமா இருக்குது. அதனால அதுலதான் இவைகள்லாம் அன்வயிக்கும்.